ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತು ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷು ವಿಚಾರ್ಯತೂರ್ಣ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತವನನ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀಂ ನೃಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಶರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ತೆ ಭಾಯಿ, இன்றைய தினம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்தில் 6வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிப்போம். ஸ்தோத்ரம் மயா விரசிதம் த்வதீன வாசா த்வத்ப்ரீதயே வரதயத் ததிதன்ன சித்ரம் ஆவர்ஜயந்தி ஹ்ருதயங்கலு சிக்ஷகானாம் மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பிதாணி என்கிறவாறு ஸ்லோகம். இதன் அன்வய கிரமம், ஹே வரத, த்வதீன வாசா மயா விரசிதம் ஸ்தோத்ரம் த்வத்ப்ரீதயே பவதி. யத்தது இதம் ந சித்ரம், மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பிதானி சிக்ஷகானாம் ஹிருதயம் ஆவர்ஜயந்தி கலு என்கிறவாறு அன்வய கிரமம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் தான் செய்கிற ஸ்துதியாகிற விஷயத்தில் எம்பெருமான் ஆனந்தம் கொள்வார் என்பதில் சந்தேகமும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை என்கிறவாறு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். என்னவென்றால், ஆரம்பத்திலேயே எம்பெருமானுடைய பெருமைகளை ஸ்துதிப்பதற்கு அடியேன் சக்தியற்றவன், இருந்தாலும் நான் ஸ்துதி பண்றேன் அப்படிங்கிறது எதனாலன்னாக்கா, வாத்சல்யமேவ பவதோ முகரீகரோதி என்கிறவாறு எம்பெருமானத்தில் உள்ள வாத்சல்ய குணத்தை பிரதானமாக இட்டு அந்த வாத்சல்ய குணமே அடியேனி ஸ்துதி செய்வதற்கு தூண்டிவிக்கிறது என்கிறவாறு சொல்லி எம்பெருமானை ஸ்துதிக்க ஆரம்பிக்கிறார். பிறகு ஸ்துதி செய்வதற்கு வேண்டிய புத்தியும் சொற்களும் நீயே தந்தருள வேண்டும் என்கிறவாறும் முன் ஸ்லோகங்களில் பிரார்த்தித்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டார். இருப்பினும் இந்த ஸ்லோகத்தில் அவ்வாறு சக்தியற்றவனாகவும் ஸ்துதி செய்வதற்குண்டான உபகரணங்கள் ஏதும் இல்லாமலும் ஸ்துதி செய்பவனாக அடியேன் இருக்கும் பட்சத்தில் அடியேன் ஸ்துதி செய்வதை எம்பெருமானை ஏற்று ஆனந்தம் கொள்வாரா என்பதில் ஒரு ஐயம் இருந்தது. அவ்வித ஐயம் துளிகூட வேண்டாம் என்கிறவாறு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஏனெனில் அதற்கொரு உவமையோடு இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் கூடுகிறார். என்னன்னாக்கா, மஞ்சு த்வததீன வாசாமயா விரசிதம் ஸ்தோத்ரம் த்வத்ப்ரீதயே பவதி. ஸ்தோத்திரமாகட்டும் மற்ற காரியங்களாகட்டும் எதுக்கு பண்றோம்னாக்கா, எம்பெருமானை பிரீத்தியடைய செய்வதற்காகவே, எம்பெருமானுடைய பிரீத்தியை சம்பாதிப்பதற்காகவே, எம்பெருமானுடைய பிரீத்தி பாத்திரத்திற்கு நாம் ஆளாவதற்குத்தான் ஸ்துதி முதலிய காரியங்கள்லாம் நம்ம பண்றோம். அந்த விதத்துல அடியேன் செய்யக்கூடிய ஸ்துதியும் உனக்கு பிரீத்தியை உண்டு பண்ணும் விதமாகத்தான் இருக்கும். எத்தது இதம் ந சித்திரம், இப்படிப்பட்ட விஷயமானது ஒரு வித ஆச்சரியம் இல்லை. என்னன்னாக்கா, அடியேன் ஸ்துதி செய்து எம்பெருமான் ஆனந்தம் கொள்ளும் விஷயத்தில் எவ்வித ஆச்சரியமும் வேண்டாம். என்னன்னாக்கா, எதனால சொல்றேன்னாக்கா, அதுக்கு ஒரு உதாரணம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பி தானி என்றவாறு, அதாவது எம்பெருமானுடைய ஸ்துதிகளை சுவாமி தேசிகன் போற்றுவது, ஸ்துதி செய்வது எந்த விதத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத தெள்ள தெளிவா சொல்ற. என்னன்னாக்கா, ஒரு காட்டுல பேசுகிற திறன் இல்லாததான ஒரு கிளியானது என்ன பண்ணுவான்னாக்கா, அதை பிடிச்சி கூண்டுல அடைச்சி பிரபுக்கள்லாம் அந்த கிளிய பேசுறதுக்கு பழகி வைப்பாளாம். தான் சில வார்த்தைகள் சொல்லி அந்த கிளிய பேச வைக்கிறதுக்கோசரம் சில வார்த்தைகளாகட்டும் மற்ற சொற்களாகட்டும் பேச பழகி வைப்பார். அத கேட்டு கேட்டு அந்த கிளியானது மறுபடியும் கேட்ட வார்த்தைகளை சொல்லும் பொழுது இவா எந்த விதத்துல சொல்லி வச்சாலும் அந்த விதத்தினுடைய உச்சாரணங்கள் பரிபூர்ணமாக இல்லாவிட்டாலும் அதில் கொச்சைத்தனம் கலந்ததாகவும் மழலைத்தனம் கலந்ததாகவும் இருக்கிறதுனால அந்த கிளிகள் அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒருவித அழகாக இருக்கும். அந்த அழகினை மட்டும் பார்த்து அந்த கிளிக்கு சொல்லி வைத்தவர்கள் மிகவும் கேட்டு ஆனந்தம் கொள்வார்கள். அந்த விதத்துல சுவாமி தேசிகன் தன்னை கிளி போல பாவிச்சிருக்கார். எவ்வாறுனாக்கா கிளிய கூண்டுல வச்சு பேச பழகி வைப்பான்னு சொல்லுவா. சுவாமி தேசிகனும் இந்த சரீரமாகிற கூண்டுல தன்னை அடைச்சி எம்பெருமான் பேசுற திறன், பேசும் திறன், ஸ்துதி செய்வதற்குண்டான புத்தி, சொற்கள் இதெல்லாம் சுவாமி அனுகிரகம் பண்றாராம். அந்த விதத்துல தன்னை கிளி போல பாவிச்சு தனக்கு பேசும் திறனை கொடுத்து புத்தியை கொடுத்து ஸ்துதி செய்ய வச்ச ஸ்தானத்துல சிக்ஷகார ஸ்தானத்துல எம்பெருமான வச்சுருக்கார். அந்த மாதிரி பிரபுக்கள் எவ்வாறு கிளிகளினுடைய பேச்சை கேட்டு ஆனந்தம் கொள்வார்களோ அவ்விதமே அடியேனுடைய ஸ்துதிகளையும் கேட்டு எம்பெருமான் ஆனந்தம் கொள்வார். இதுல எந்த விதமான ஐயமும் வேண்டாம், ஆச்சரியமும் இல்லை. அதத்தான் சொல்ற மஞ்சூனி பஞ்சரசகுந்த விஜல்பிதானி சிக்ஷகானாம் ஹிருதயம் ஆவர்ஜயந்திகளோ. தான் சொல்லி வைத்த பழக்கி வைத்த சில சொற்களை திரும்ப அவைகள் கூறும் பொழுது எவ்வாறு ஆனந்தம் அடைகிறோமோ அந்த விதத்திலேயே அடியேன் ஸ்துதி செய்வதை கேட்டு எம்பெருமானும் ஆனந்தம் கொள்வார். எனக்கா லோகத்திலே கூட நம்ம பார்த்துருக்கோம், சின்ன குழந்தைகள் அப்பா அம்மா போன்ற வார்த்தைகளை குழந்தைகளுக்கு பேசுவதற்காக பழகி வைக்கும் பொழுது குழந்தைகள் அந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே ஸ்பஷ்டமா சொல்லாது, ஏதோ ஒரு கொச்சத்தனம் கலந்து சொல்லும் பொழுது அந்த குழந்தைகள் உதிரக்கூடிய சொற்கள் ரொம்பவும் அழகா இருக்கும். அதை கேட்டு அப்பா அம்மா எல்லாம் ரொம்பவும் சந்தோஷப்படுவான். அந்த விதத்துல தான் சுவாமி தேசிகன் தன்னை பாவிச்சு தான் செய்யக்கூடிய ஸ்துதிய எம்பெருமான் முழுவதுமாக ஏற்று ஆனந்தம் கொள்வார் அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கார் என்றவாறு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.